காதல் என்று தீயாய் பொழிகின்றதே. சோகம் நெஞ்சியாராய் வழிகின்றதே. கண்ணீரில் மூழ்கும் கனவெல்லாம் சாகும். இளவயதின் சாபம் காதல் காதல் என்று தீயாய் பொழிகின்றதே. சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே. யாத்திரையில் பிரிவேனும் போதி மரம் கண்ட பின்பு வந்ததடி ஞானம். காசு பணம் பார்ப்பதில்லை, அன்பை கடன் கேட்பதில்லை, உண்மை காதல் சொல்லி தந்த வேதம். காதல் எனும் விஷத்தினை உண்ட பின்னும் சாகவில்லை, அன்புக்கின்று உன்னால் அவமானம். உண்மை காதல் வாழ்வதில்லை, தோல்விகளும் ஓய்வதில்லை, பெண்ணால் தானே எங்கும் சோக கீதம். அடமுள்ளுக்கு பூவெல்லும் நேசம், இது பெண்ணாலே நான் கண்ட தோஷம். இனிதான பாவம் காதல், காதல் என்று தீயாய் ஒழிகின்றது. சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே. சொன்னவளை காணவில்லை, சென்று விட்டாள் பேதை. எந்த நன்பு மாறவில்லை, எல்லைகளை மீறவில்லை, தனிமைக்கு துணை என்று போதை. அன்பு கண்ட வானம் எல்லை, இன்பங்களோ மீதம் இல்லை, காதல் வெற்றி கண்டவரும் மேதை. பெண்ணை இனி காண்பதில்லை, காதல் பிச்சை கேட்பதில்லை என்பதுதான் இனி எந்த கீதை. இனி ஆணுக்கு ஏனெந்த சோகம், பெண் இதயங்கள் எப்போது மாறும். பரிதாப பாடம் காதல், காதல் என்று தீயாய் ஒழிகின்றது. சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே. கண்ணீரில் மூழ்கும் கனவெல்லாம் சாகும். இளவயதின் சாபம் காதல், காதல் என்று தீயாய் ஒழிகின்றது. சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்ற